శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సదా హృది అసలు గురు పరంపరాయే నమః. ஏழு ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு. இந்த ஏழு ஸ்லோகங்கள்ல ஜீவனை பத்தி ஒரு மாதிரி அழகா நமக்கு விளக்கி சாதிச்சிருக்க சுவாமி. என்னென்ன சாதிச்சிருக்க அப்படின்னு பொதுவா பாத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேல வர்றதுக்கு சங்கதி தெரியணும், மூலம் தொடர்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் இதை தெரிஞ்சுக்கணும். இவன் ஞானஸ்வரூபத்தோட கூடினவனா இருக்கான். இந்த ஜீவாத்மா ஞானஸ்வரூபன். அதனால ஞான ஆசிரியமாக ஞாதாவாகவும் இருக்கான், ஞாதாவாகவும் இருக்கான். இது வந்து ஞானஸ்வரூபம் ஞாத, இது ரெண்டுமே எங்க சொல்லப்பட்டிருக்குன்னாக்க வேதாந்தத்துல இரண்டாவது அத்தியாயத்துல மூணாவது பாதத்துல ஞாதிகரணம்னு ஒரு அதிகரணம், அது நாலாவது அதிகரணம். அந்த அதிகரணத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. ஞாதேவன் 14 சூத்திரங்கள், அதுல ஞான சுரூபமும் உண்டு ஞாதாவாகவும் இருக்கான் அப்படின்னுட்டு அங்க சொல்லியிருக்க. அப்படி சொல்லிருக்கிறதுனால அததான் இந்த இடத்துல தேசி இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணி சாதிச்சிருக்க. இப்போ ஆத்மாவுக்கு ஞாத்ருத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ஞாத்ருத்தம் அறிந்து கொள்பவன், அறிந்து கொள்ளும் தன்மை, அது இவனுக்கு இருக்கு ஜீவனுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப கர்த்தத்துவம் இருக்கா இல்லையா? கர்மாக்கள் எல்லாம் பண்றது, இத்தனை சாஸ்திரங்கள் இருக்கு, இத்தனை சாஸ்திரங்களும் நமக்கு நல்லத போதிக்கிறதுதான் வந்திருக்கு. இத பண்ணு இத பண்ணாத அப்படின்லாம் நமக்கு உபதேசம் பண்றதுக்கோசரம்தான் இத்தனை சாஸ்திரங்கள் வந்திருக்கு. இவைகளை பண்ணு பண்ணாத அப்படின்னு பிரவர்த்தி நிவர்த்தி இது ரெண்டுத்தையும் சொல்றதுக்கு தான் வந்திருக்கு. பிரவர்த்தி லட்சணம் தர்மம் பிரஜாபதி ரச அப்ரவீத்து, நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷி நாராயணோ பிரவீத் அப்படின்னு தேசிகன் உதாரிக்கிறார் ஸ்ரீமத் ரகசிய திரைதாரத்துல. அதாவது பிரவர்த்தி லட்சணம், காமிய கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா பண்போ, இந்த லோகத்துல இருக்கணும், தான் நன்னா இருக்கணும், உடம்பு நன்னா இருக்கணும், தான் குடும்பம் நன்னா இருக்கணும், பெருமாள்லாம் நினைக்கவே வேண்டாம், தான் தான் தன் உடம்பு தன் உடம்புன்னு. இந்த மாதிரி பண்றதுக்கு பேரு வெறும் ஐகீகம் சொர்க்கம் இது மாதிரி பிரவர்த்தி, இதுக்கு பிரவர்த்தி தர்மம் அப்படின்னு பேர். இது பிரவர்த்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லுவார். இத பிரஜாபதிங்கிற ரிஷி சொன்னார். ஆனா சர்வஜ்ஞனான நாராயணனோ என்ன சொன்னான் அப்படின்னாக்கா, நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷி நாராயணோ பிரவீத் அப்படின்னு சொல்றான். ஆகையினால நமக்கு நிவர்த்தி மார்க்கம் வேதாந்த மார்க்கம் மோட்சத்தையே விரும்பி நாம பண்ணிட்டு இருக்கிறது, பரமை காந்திகளா இருக்கணும், அந்த மாதிரி இருந்து பண்றது பிரபண்ணா, அத மாதிரி பண்றத பத்தி சொல்றதுக்கு நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு பேரு. அத சர்வஜ்ஞனான நாராயண மகர்ஷி சொன்னார் அப்படின்னு தேசியன் வந்து உதாரிக்கிறார். அதனால இப்ப இந்த கர்த்தத்துவம் அங்கீகரிச்சாதான் இந்த பிரவர்த்தி மார்க்கமோ நிவர்த்தி மார்க்கமோ அனுஷ்டிக்க முடியும். கர்த்தத்துவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு நிவர்த்தி மார்க்கமும் வராது, இது பிரவர்த்தி மார்க்கமும் வராது, அது ரெண்டும் வராதுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இவன் வந்து இந்த சாஸ்திரங்கள் எதுக்கு இத மாதிரி நமக்கு விதிக்கிறது, இத பண்ணு இத பண்ணாதேன்னு. ஆகையினால கர்த்தத்துவம் கூட இவனுக்கு சுவாபாவிகமா இருக்குது, இயற்கையாவே கர்த்தத்துவம்ன்றது இருக்குது. குழந்தை பிறக்கிறது, பிறந்த உடனே அழகுது, இப்போ அழகுதுன்ற ஒரு கிரியை ஒரு செயல், அதை பண்றதா இல்லையா குழந்தை? அதனால புறக்கச்சேவே இத மாதிரி ஒரு செயல்லையே ஈடுபடுறது. கர்த்தத்துவன்றது ஏதாவது ஒரு விதத்துல வந்துட்டுதான் இருக்கும். அதனால அந்த பிறந்த குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சு அது லௌகிகமோ அல்லது வைதிகமோ ஏதோ ஒண்ணு கிரியைங்கிறது இருக்கு. அந்த கிரியைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்கு கர்த்திருத்தமும் உண்டு. ஆனால் அந்த கர்த்திருத்தம் யாருக்கு அப்படிங்கறதுலதான் விபிரதிபத்தி இருக்கு. விரோதம், பரஸ்பரம் மதிபேதம் இருக்குது, அபிப்பிராய பேதம் இருக்கு. அதெல்லாத்தையும் இப்ப இங்க நிரூபணம் பண்ண போறார் சுவாமி. இது வந்து ஸ்ரீபாஷ்யத்துல, அதாவது பிரம்மசூத்திரத்துல 2வது அத்தியாயம் 3வது பாதத்துல 5வது அதிகரணம் கர்த்தர் அதிகரணம், அந்த அதிகரணத்துல அற்புதமாய் 7 சூத்திரங்களால சூத்திரக்காரர் சாதிச்சிருக்க, அத பாஷ்யக்காரர் ரொம்ப அற்புதமா வர்ணனம் பண்றிருக்க. அந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி இப்போ விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ண போறேன், அதனால அதை நிரூபிக்கிறேன். இதனால தேசிகன் வந்து எம்பெருமானார் சொன்ன வேண்டிதான் சாதிப்பேரே தவிர்த்து அதுல அபூர்வ விஷயங்கள் பாஷ்யத்திலே இருக்கும் அங்கங்க, அத நமக்கு குரோடீகரிச்சு காமிக்கிறதுங்கிறது தேசிகன் பண்ற காரியம். அதனால சுவாமி அற்புதமா நமக்கு அனுகிரகிக்கிறார். அதனால இந்த கர்த்தத்வம் அப்படிங்கிறது இவனுக்கு உண்டா இல்லையா அப்படின்ற விசாரத்தை இப்ப எடுத்துக்கிற. அதுல ஆணுஷங்கிக்குமா, அந்த கர்த்தத்வம் எம்பெருமானுக்கு அதீனமா இருக்குமா அல்லது சுதந்திரமா இருக்குமா அப்படிங்கிற விஷயமும் விசாரத்துல வரப்போறது, எல்லாமே வரப்போறது இதுல. இது வந்து 2 அதிகரண சாரம். சங்கராச்சாரியர் என்ன பண்ணார், கர்த்தர் அதிகரணம்னு பராயத்தாதிகரணத்தையும் சேர்த்து விட்டுட்டார். ஆனால் எம்பெருமானாரோ கர்த்தத்வம் அதுல சாதிக்கிறேன், அந்த கர்த்தத்வம் பரமாத்மா அதிகரணமா இருக்குன்னு சாதிக்கிறேன், 2 அதிகரணமா சாதிச்சார். அவரும் 1 அதிகரணமா சொல்லிட்டு போயிட்டார் சங்கராச்சாரியர் சாங்கர பாஷ்யத்துல. ஆனால் நம் சைவாஷ்யத்திலேயோ இது 2 அதிகரணங்களாக இருக்கு அப்படிங்கறத இங்க சொல்றாரு. சரி, இப்போ கர்த்தா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, குமார பரததேசியன் ஒரு இடத்துல சாதிக்கிறார், தேசியனுடைய திருக்குமார் ஜானாதி இச்சதி கரோதி யததே கரோதி புங்தே அப்படின்னு ஒரு 5 நிலை இருக்கு. முதல்ல அறிவு வேணும், ஞானம், அறிந்து கொள்கிறான் சொர்க்கம் அப்படின்னு ஒண்ணும் அல்லது மோட்சம்னு ஒண்ணும், முக்கியமான புருஷார்த்தங்கள் சொர்க்கமோ அல்லது மோட்சமோ, அதற்கு சாதனம் அப்படிங்கிறது. சொர்க்கம் அப்படின்னு சொன்னா யாகம், மோட்சம் அப்படின்னு சொன்னா உபாசனம் சரணாகதி அப்படின்னு அர்த்தம். இப்படி இவன் வந்து இத மாதிரி முதல்ல அறிந்து கொள்கிறான், இது பலன், இந்த பலனுக்கு இது உபாயம் அப்படின்னு அறிந்து கொள்கிறான். ஜானம் முதல் ஸ்டெப், முதல் நிலை ஜானாதி அப்படின்னு. ரெண்டாவது என்ன அப்படின்னாக்க, இச்சதி ஆசைப்படணும், அறிந்து கொள்ள நம்ம எல்லாருக்குமே எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சின்றது அத்தனையும் நம்ம வந்து ஆசைப்பட்டாதானே பிரவர்த்திப்போம், ஆசைப்படலைன்னாக்க பிரவர்த்திக்க மாட்டோம். அதனால களவும் கற்றுமறை எதுவா இருந்தாலும் சரி கற்றுன்றோம், தெரிஞ்சுன்றோம். அது பிரவர்த்திக்கிறது பிரவர்த்திக்காதது அப்படின்றதெல்லாம் நம்முடைய இச்சை அனுகுணம் தானே, இச்சானுகுணம் தான் வருது. அதனால நமக்கு ஆசை இருந்ததுனால தான் பிரவர்த்திப்போம். அதனால முதல்ல அறிந்து கொள்கிறான், அதுக்கப்புறம் இச்சதி ஆசைப்படுறோம், ஆசைப்பட்டாதான் இவன் பிரவர்த்திப்பான். அதன் பிறகு பிரயத்தனப்படணும், முயற்சி செய்யறான். முதல்ல அந்த யத்தனம் அப்படின்னா முயற்சின்னா என்னதுன்னாக்க, அது மானசீக பிரவர்த்தின்னு பேரு, மனசனால பிரவர்த்தி இப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னா தீர்மானம் பண்ணிக்கிறது. இந்த முயற்சி இருக்கு பாருங்க, இது பிரயத்தனம் அப்படின்னு சொல்றோம். அந்த முயற்சி இருந்தாதான் கிரியையில பிரவர்த்திக்க முடியும், முயற்சி இருந்தாதான் கிரியையில பிரவர்த்திக்க முடியும். அதனால யதத்தை அப்படின்னு 3வது நிலை. 4வது கரோதி, கரோதி அனுஷ்டிக்கிறோம், உபாயத்தை அனுஷ்டிக்கிறோம். அந்த அனுஷ்டிக்கிறதுன்றது உடம்பு நாடு பண்ணப்பட வேண்டியது, உடம்புனால பண்ணப்பட வேண்டியதா பொழுதுமே அது கரோதி அப்படின்னு சொல்றது. அந்த உடம்புனால பண்ணினாத்தான் இவனுக்கு வந்து என்ன வரும், முந்தே பலத்தை அனுபவிக்கிறான். அதனால முதல்ல என்ன பண்றான், அறிந்து கொள்கிறான், ஆசைப்படுகிறான், முயற்சி செய்கிறான், உபாயத்தையே அனுஷ்டிக்கிறான், கடைசியில் அதனுடைய பலனை ஆனந்தமா அனுபவிக்கிறான். இது லௌகிகமோ வைதிகமோ மோக்ஷார்த்தமோ அல்லது இதர புருஷார்த்தமோ எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த பிரக்கிரிய தான், இந்த பிரக்கிரிய பிரகாரம் தான் போகணும். இதனால இப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்க, ஞாதா அப்படின்னு அர்த்தம், கர்த்தா அப்படின்னு, போக்தா அப்படின்னு பிரிக்கணும். முதல்ல ஞாதா அறிந்து கொள்கிறான், அடுத்தது ஆசைன்னு சொன்னோம், வாஞ்சிதா ஆசைப்படுறது, அதுக்கப்புறம் எத்தையும் சொன்னதுனால பிரயத்தனத்தை இதை பண்றவன். அது அப்போ ஞாதான ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கான் அப்படின்னு அர்த்தம், ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்காம அப்படின்னு அர்த்தம். அத மாதிரி வாஞ்சிதா அப்படின்னா ஆசைக்கு ஆசிரியமா இருக்கான், அதுவும் ஒரு ஞான ரூபம். அதுக்கப்புறம் பிரயத்தனதே அப்படின்னு சொன்னதுனால முயற்சி இருக்கு பாருங்க, அதுக்கு ஆசிரியமா இருக்கான். அப்புறம் கர்த்தாரா அப்படின்றதுனால கிரியைக்கு ஆசிரியமா இருக்கான். கடைசியில போக்தா அப்படின்னா பல போகம் இருக்கு பாருங்க, அந்த போகத்துக்கு ஆசிரியமா இருக்கான். சுகம் துக்கம், நான் தப்பு பண்ணினேன்னு துக்கத்தை நான் அனுபவிச்சுதான் ஆகணும், நான் நல்லதை பண்ணினேன்னாக்க சுகத்தை அனுபவிச்சுதான் ஆகணும், இதான் பலன். இப்படி ஒரு பத்தி இருக்கு, இது வந்து எல்லாரும் அங்கீகரிச்சுதான் ஆகணும். இந்த கர்த்திருத்தம்ன்றது நீங்க யாருக்கிட்ட கர்த்திருத்தம் இருக்கு எப்படி இருக்குன்றதெல்லாம் அடுத்த விஷயம், அடுத்த விஷயம் இது. ஆனால் பொதுவாக இந்த மாதிரி ஒரு பத்ததி இதை அங்கீகரிச்சுதான் ஆகணும். அதனால அத தேசிய என்ன பண்ணிட்டேன், சுருக்கமா சொல்லிட்டேன். அரியான சாரா அவர்கள் சொல்லும் பொழுது ஞாதா கர்த்தாச்ச போக்தா ததய மிக புமான் பாதி சர்வை பிரமாணை அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது முதல்ல அறிந்து கொண்டு அதன் பிறகு பிரயத்தனத்தையும் கிரியையையும் அனுஷ்டிச்சு அதன் பிறகு பலத்தை அடைகிறான். ஞாதா கர்த்தாச்ச போக்தா ததய மிக புமான், இந்த புருஷன் பாதி சர்வை பிரமாணங்கி அனைத்து பிரமாணங்களாயும் இப்படி இவன் சித்திக்கிறான் அப்படின்னு சாராவில் பதிச்சுட்டேன். அதையே இங்க என்ன பண்ணிட்டேன்னாக்க கொஞ்சம் மாத்தி சொல்றேன். அவ்வளவுதான், போத்தா ஞாபான்ற பதத்துல பதத்துக்கு போத்தா அப்படின்னு பதிச்சுட்டேன். சத்தம் சாகலாபம் தான் முதல்ல வந்தது, அப்புறம்தான் அதிகரண சாராவளி. ஏன்னா அதிகரண சாராவளியிலேயே ரெண்டு இடத்துல சத்தம் சாகலாபத்தை தேசிகன் பராமர்சிக்கிறேன். நான் வந்து சத்தம் சாகலாபத்தை சொல்லிட்டதாக சாஸ்திரி அணுத்துவாதி இனத்தையும் சாதிக்கிற அதன் பிறகு கடைசீர முடியச்ச விஸ்வம் திருத்தியாதிபேதா விசதம் விகிதம் தத்துவம் உத்தாகலாப்பே யூடம் சாரீரகசிய திகதிரகடிதம் ரூபம் ஆபாத சூடம் அப்படின்னுட்டு இந்த ரெண்டு கிரந்தத்தை பத்தி கடைசீர முடிக்கிறேன் சுவாமி. ஆகையினால 559வது ஸ்லோகத்துல அதை சாதிக்கிறேன் அங்க அதிகம் சார் அப்படின்னு. அதனால இங்க போத்தான்னு ஆரம்பிச்சு சொல்ற, இப்படிதான் இந்த பிரமாணங்கள்லாம் நமக்கு காமிச்சு கொடுக்கிறது. அதனால திருடமா இது நிக்கிறது. அதனால எவன் அறிகிறானோ அவனையே ஆசைப்பட முடியும். நான் தெரிஞ்சின்னேன் அதை இன்னும் சாதப்படுவான், அதனால நான் தெரிஞ்சின்னேன்னாக்கா நானே தான் ஆசைப்படுவேன். நான் ஆசைப்பட்டேன்னா நான் தான் பிரயத்தனம் பண்ணணும், நான் பிரயத்தனப்பட்டேன்னா நான் தான் அனுஷ்டிக்கணும், நான் செஞ்சாதான் நான் தான் அந்த பலனை அனுபவிக்கணும். இத வந்து மீமாந்த காலம் என்ன பண்ணிட்டா, அவளே அதிகாரத்தை பத்தி நிர்ணயம் பண்ணச்ச கிவிதம் அதிகாரத்துவம், அதிகாரம்னு என்ன அது அப்படின்னாக்க கர்த்திருத்துவ சமாதிகரணம் போக்திருத்தம் அல்லது போக்திருத்துவ சமாதிகரணமான கர்த்திருத்தம் அவர் சொல்லி போயிட்டார். யாரு கர்த்தாவா இருக்கானோ அவன் தான் போக்தாவா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். மீமாம்சகர் ஆறாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். அதனால இந்த எல்லாமே ஒரு ஒத்தங்கிட்டதான் அமைக்கணும். இந்த மாதிரி நம்ம சொன்னவே இப்போ ஞானதா அப்புறம் கர்த்தா போக்தா அப்படிங்கறதெல்லாம் இதுலதான் ஒத்தங்கட்டியே அன்வயிக்கும். யாரு அறிந்து கொள்கிறானோ அவனே கர்த்தா, எவன் அனுஷ்டிக்கிறானோ அவனே போக்தா, பலத்தை அனுபவிக்கிறவன் அப்படின்னு அப்ப மனுஷன் சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னு. அந்த இப்ப அதனால கர்த்தான்றது இந்த பிரத்யேக ஆத்மா தான், ஜீவன் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா பெருமாள் என்ன பண்றதுக்கு பகவத்கீதையில அனுபவிக்கும் பொழுது பிரகிருதே பிரியமானி குணை கர்மானி சர்வச அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இங்க வந்து பிரகிருதி இருந்ததே அச்சேதனமான பிரகிருதி, அதனுடைய குணை சத்தம் ரஜத்து தமசு இந்த மூன்று குணங்களால கிரியமான செய்யப்படுகின்ற கர்மாக்களை அனைத்து விதத்தினாலே இந்த குணங்கள் தான் பண்றது. ஆனா குணங்கள் பண்றத போய் அகங்கார விமூடாத்மா, நான் நான் நான் அகங்காரத்தோடு இருக்கக்கூடிய விமூட ரொம்ப மூடனா இருக்க மௌடிகத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஜீவன் அகம் கர்த்தா இது மன்னியதே, நான் தான் கர்த்தா, நான் தான் கர்மாக்களை அவர்த்திக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கணும். அதனால என்ன தெரியுது, இப்போ ஒரு அதேதனமான பிரகிருதி, அந்த பிரகிருதியினுடைய குணங்கள் சப்ரஜஸ்தமரூபமான மூன்று குணங்கள் இருக்கு, அவைகளால்தான் கர்மாக்கள் பண்ணப்படுகின்றன. ஆனால் அதனோ தான் தான் பண்றதா நான் நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படி பெருமாளே கர்த்தத்துவம் இவனுக்கு இல்ல, பிரகிருதியினுடைய குணங்களுக்கு தான் அப்படின்னு இருக்கோ. அதனால இப்ப அது என்ன சொல்றீங்க, லோகத்திலே நம்ம பாக்குறோம் ஒருத்தன் நல்லது பண்ணாலும் வச்சுக்கோங்க சாத்விகன், அவனுக்கு சத்துவகுணம் அதிகமா இருக்குது, அதனால நல்ல காரியம் பண்ணா. இப்ப சத்துவகுணத்தை வச்சுட்டுதான் பண்றாங்க, சத்துவகுணம் தான் எங்க கிரியேட் பண்றது, அதே தமோகுணம் அதிகமா இருந்தாக்கா அது தமோகுணம் தானே அவனை பண்ண வைக்கிறது, அதே மாதிரி ரஜோகுணம் அதிகமா இருந்தா அதுதானே பண்ண வைக்கிறது. அதனால குணங்களால் அனுஷ்டிக்கப்படும் கர்மாக்கள் அத வந்து தான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன்னு எப்படி அவன் சொல்லுவான், அதனால அது சொல்லக்கூடாது இல்லையோ. ஆகையினால பகவானே இந்த மாதிரி சொல்லிட்டான்னாக்க அத வந்து தாம் பண்ணினதாக இவன் சொல்லிக்கிறானே, இது எப்படி சரியா இருக்கும், அதனால கர்த்தத்துவமே அவனுக்கு வராதே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு சுவாமி என்ன பதில் சொல்ற, கர்த்தத்துவம் இல்லைன்னு பெருமாள் சொன்னேர்தான், அதுக்கு என்ன காரணம்னு புரிஞ்சுக்கோங்க. பெருமாள் வந்து ஒரேடியா கர்த்தத்துவம் இல்லைன்னு சொல்லல, ஒரேடியா ஆத்மாதான் கர்த்தா அப்படின்னு சாதிக்கிறது பெருமாள். பெருமாள் சாதிக்கிறது என்னதுன்னாக்க அதுக்கு ஆங்கி பரியம் வேற ஒரு அர்த்தம் இருக்கு அதுக்கு, அதே பகவத்கீதையிலேயே வேற ஒரு அர்த்தத்தையும் சாதிக்கிற. இங்க வந்து அகங்கார இது மூணாவது அத்தியாயத்துல பிரகிருதே கிரியமானானி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் பதினெட்டாவது அத்தியாயத்தை சொல்லும் பொழுது அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச பிரதக் விதம் விவிதாச்ச பிரதக் சேஷ்டா தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம் அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகம் வந்திருக்கு பதினெட்டாவது அத்தியாயத்துல. அதுல என்ன சொல்ற, அதிஷ்டானம் உடம்புன்னு அப்போம், அத மாதிரி கர்த்தா ஜீவன் அப்போம், காரணம் இந்திரியம்னு அப்போம், அது எப்படி இருக்குது பிரதக் விதம் பல விதமா இருக்குது, பதினோரு இந்திரியங்கள் சொல்ற மாதிரி மனசு சேர்த்து, அதனால பதினோரு இந்திரியங்கள்னால பிரதக் விதம் அப்படி இருக்கு. அது மாத்திரம் இல்ல விவிதாச்ச பிரதக் சேஷ்டா, இந்த பிரதக் சேஷ்டான்றதுனால பிராணன் இருக்கும் அதனுடைய கிரியைகள் சேஷ்டைகளும் சொல்றது, பிராணனும் காரணம் பிராணன் இந்திரியங்கள்லாம் இருந்தா கூட உடம்பு இருந்தா கூட பிராணன் வேலை செஞ்சாதான் எந்த காரியத்தையும் நம்மளால நோக்கிக்க முடியும். அதனால இந்த பிராணனும் முக்கியமானது. அதனால தெய்வம் செய்வ அத்திர பஞ்சமம். இப்ப என்ன சொல்லிட்ட, உடம்பு பண்ணுகிறவன், இந்திரியங்கள், பிராணன்கள், அத மாதிரி ஈஸ்வரன், இப்படி அஞ்சு இருக்கு காரியங்களை அனுஷ்டிக்கிறது. அஞ்சு இருக்கும் பொழுது அந்த அஞ்சையும் விட்டுட்டு தானே பண்றேன் தானே பண்றேன் அப்படின்னு சொல்றது தவறு. அதனாலதான் ஷரீரவம் மனோபிவ்ய கர்ம பிராரம்பத்தை நியாயம் வா விபரீதம் கர்ம பிராரம்பத்தை, உடம்பு இந்திரியங்கள் மனசு இவைகளால எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறானோ அது நல்லதோ கெட்டதோ. ஆனால் அதுக்கு காரணம் என்ன, இப்ப வினாடி சொன்னமே அஞ்சு, அதாவது உடம்பு முக்கியம், அதே மாதிரி கர்த்தா முக்கியம் ஜீவன், அதே மாதிரியாக இந்திரியங்கள் பிராணங்கள் ஈஸ்வரன் எல்லாமே இங்க முக்கியமா இருக்கு. அந்த அஞ்சு இருந்தாதான் கர்மாவை அனுஷ்டிக்க முடியும் இந்த லோகத்துல, இந்த லோகத்துல. அதனால ஒரு காரியத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னாக்க அது என்னென்ன வேணும்னா, ஒரு ஜீவன் மட்டும் இருந்தா போறாது. இப்ப ஜீவன் மட்டும் இருந்தாலே போர்வீ அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், பிரளய தசை. பிரளய தசையில ஜீவன் அப்ப இருக்கானோ இல்லையோ, ஆனா என்ன காரியம் பண்றோம், அவனுக்கு உடம்பு கிடையாது, இந்திரியங்கள் கிடையாது, அந்த பிராணனும் கிடையாது. அதனால என்னாச்சு, அவனால ஞானத்தையே சம்பாதிச்சுக்கிட்டே போயிட்டு அச்சேதனப்பிராயமா அப்ப இருப்பான். அச்சு அபிஷிக்தான்களையே நந்தூனமதோக்கிய ஜாத நிர்வேதா கரணகலேபலயோகம் கெதவசங்கிறதையில நாதகோணம் அப்படின்னு வெட்டு திருட்டிய சுவாமி தயாபுரத்துல சாதிக்கிறார். ஆகையினால அந்த சமயத்துல அவருக்கு எதுவுமே இல்லை, ஆத்மா இருக்கு. உண்மை ஆத்மா இருக்குதுன்னாக்க அந்த ஆத்மா என்ன பண்ணணும், கர்மா அவன் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே. ஆனா பண்ண முடியாது, இந்த உடம்பெல்லாம் இருக்கணும், இந்திரியங்கள் இருக்கணும், பிராணம் இருக்கணும், அதே மாதிரி மனசு இருக்கணும், உடம்பு இருக்கணும், எல்லாம் இருந்தாதான் பண்ண முடியும். அதனால இவைகள் அவசியம், இவைகளை தவிர்க்கவே முடியாது. இவைகள்லாம் இருந்தாதான் இவனால கர்மாவை பண்ண முடியும். அதெல்லாம் சொல்லிட்டு சத்தைவம் சதிகர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் சுய பஷ்யத்யகிருத புத்தித்வாத் நச பஷ்யதி துர்மதிஹி. துர்மதிஹி அப்படின்ட்டு சாதிக்கிறார். துர்மதி கெட்ட புத்தி அவனுக்கு, அவனுக்கு புரியல, குழம்பு இழக்கிறான். அதனால அவன் தவறாக கிரகிச்சுட்டான். அதனால இந்த அஞ்சு இருந்தாதான் எதையும் பண்ண முடியும். இந்த அஞ்சத்தை விட்டுட்டு அஞ்சுல நாலத்தை விட்டுட்டான், அதாவது உடம்ப விட்டுட்டான், இந்திரியங்களை விட்டுட்டான், பிராணனை விட்டுட்டான், ஈஸ்வரனை விட்டுட்டான். தானே கர்த்தா ஆத்மானம் கேவலம் கர்த்தாரம் யஹ பஷ்யதி. அவன் அகிருத புத்தித்வாது, அகிருத புத்தித்தான் அவன் முன்னதியும் பண்ணா பண்ண முடியாது அவனால. அதனால அவனுக்கு புத்தியே ஒரு வேலை செய்யல அவனுக்கு. அதனால நச பஷ்யதி துர்மதிஹி, அவன் பார்க்கவே முடியாது, அவனுக்கு தத்துவ விவேகமே வராது அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப என்ன எடுத்து, முதல்ல பிரகிருதேக்கிரியமானி குணை கர்மானி சர்வசக அகங்கார மூடாத்மா கர்த்தாகி மன்னதே அப்படின்னு சாதிக்கிறார். அதுல பிரகிருதியினுடைய குணங்கள், அந்த மூன்று குணங்கள் என்னென்ன கர்மாவை பண்றதோ அதை போய் தான் பண்றதா நினைச்சுக்கணும், இவன் அகங்கார மூடாத்மா அப்படின்னு சாதிச்சுட்ட. ஆனா இப்ப என்ன சாதிக்கிற, இது மாதிரி அஞ்சு வேணும், இந்த அஞ்சு இருக்கும் பொழுது தான் மட்டுமே பண்றதா இவன் நினைச்சான்னு இவனுக்கு ஞானமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரே பெருமாள் தான், ஒரே கீதையில ஒரே பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ஒரு உபதேசம் பண்ணும் பொழுது ஒரு இடத்துல இவன் கர்த்தா இல்லேன்னு சொல்லல, கர்த்தா இல்லேன்னு சொல்லல, அதாவது இந்த குணங்கள் பண்றது, குணங்கள் பண்ணும் பொழுது இவன் பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கணும். அது தப்பு அப்படின்னு தான் சாதிச்சேரே தவிர்த்து இவன் கர்த்தாவே இல்லேன்னு சொல்லவே இல்லை. அதனாலதான் பதினெட்டாம் அத்தியாயத்தில் சாதிக்கும் பொழுது அஞ்சு இருக்கு, அதிஷ்டானம் ததாகத்தா கர்மஞ்ச புதக்கிடம் விவிதாது புதக்கேஷ்டா தெய்வம் தெய்வாத்திர பஞ்சம்னு அதையும் சாதிச்சுட்ட. ஆகையினால தான் மட்டுமே கர்த்தா இல்லை, எல்லாம் சேர்ந்துதான் இங்க கர்த்தாவா இருக்கு. எல்லாம் சேர்ந்தாதான் கர்த்தாவா இருக்க முடியுமே தவிர்த்து தான் மட்டும் கர்த்தா அப்படின்றது இல்லை. அவ்வளவுதான் சாதிச்சிருக்க. அதனால கர்த்தத்துவம் அப்படின்றது கிடையாது. அதற்கு கொத்தமல்லி சுவாமி வேடிக்கையா ஒரு உதாரணம் சொல்ற, ஒத்த எழுத ஆரம்பிச்சானா, எழுத ஆரம்பிக்கும் பொழுது லேகனாதிகாரியம் பிரதி பத்திரம் பத்திர மஷி லேகன்யாதி சாதனானாம் அவர்ஜனீயத்த மாத்திரேன புருஷஸ்ய லேகனே கர்த்தத்துவமேவ நாஸ்தீதி கோவா பிரவீதி மதிமான் அப்படின்னு கேக்குறாரு பிரதிமலம் சுவாமி. அப்ப என்ன பண்றான், எழுதணும்னு ஆரம்பிக்கிறான். அங்க வந்து பேப்பர் வேணும் எழுதுறதுக்கு, காகிதம் வேணும் பத்திரம், அதுக்கப்புறம் இங்கு வேணும் மையி, அதுக்கப்புறம் லேகனி பேனா வேணும், இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தவிர்க்க முடியாம அவைகள்லாம் தேவை, அது இருக்குது. ஆனா இவையெல்லாம் தான் அங்க கர்த்தத்துவம், புருஷனுக்கு கர்த்தத்துவமே கிடையாது. லேகத்துவம் எழுதுறதுன்றது புருஷன் இல்ல, இவைகள் தான் பேனா தான் எழுதுறது, இவன் எழுதல. பேப்பர் தான் எழுதுறதுக்கு தன்னை விடுறது, இவன் எழுதல. அந்த பேனாவது இங்கு தான் எழுத விட்டது, இவன் எழுத அப்படின்னு யாராவது சொல்லுவாள. எல்லாமே எல்லாம் சேர்ந்து உபகரணங்களா வச்சுட்டு அவன் எழுதுறான். நீங்க ஸ்லோகம் பார்க்கணும், கரணஞ்ச பிரதக்கீதம் சாட்சியிருக்கார், கர்த்தானுட பதப்பிரயோகம் பண்ணிட்டே பிரமாள் அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிரதக்கீதம்னு சொல்லிட்டு கரணஞ்ச அப்படின்னு உபகரணங்கள் நடத்தும், இந்திரியங்கள் தான் உபகரணமா தான் இருக்கு அப்படின்னு நடத்தும். அதனால இதே ஸ்லோகத்திலேயே ஆத்மாவை கர்த்தானே சாதிக்கிறாரு, அதனால அவன் தான் கர்த்தா. ஆனால் இந்த உடம்பு இல்லாம அவனால பண்ண முடியாது. காளிதாசன் சொன்னான் சரீரமாத்தியம் கடு தர்ம சாதனம் அப்படின்னு சொன்னான். இந்த உடம்பு தான் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு சாதனமா இருக்கு, அது இல்லைன்னாக்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னான். ஆகையினால நம்ம நல்லதோ கெட்டதோ எது பண்ணினாலும் சரி, அதையும் சொல்ற பெருமானே சொல்லிட்டாரு, அவர் நியாயம் வா விபரீதம் வா அப்படின்னு சாச்சிட்டாரு. நியாயமான காரியமோ விபரீதமான காரியமோ எதுவா இருந்தாலும் இந்த அஞ்சும் காரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆகையினால இது எப்படியா இருந்தாலும் தர்ம காரியமோ அதர்ம காரியமோ எல்லாம் பண்றதுக்கு இந்திரியங்கள் தேவை, உடம்பு தேவை, பிராணன் தேவை, ஈஸ்வரன் தேவை, தானும் தேவை. அதனாலதான் ஏகையேவ சாது கர்ம காரயதி, ஏகையேவ அசாது கர்ம காரயதி அப்படின்னு ரெண்டும் வாக்கியம் சொல்லிட்டு போயிடுச்சு. பாபி ஒருத்தனக்கான், அவனை பாப கர்மங்களை பண்ண வைக்கலாம் பெருமாள். அதே ஒரு புண்ணியாத்மா இருக்கான், அவன புண்ணிய கர்மாக்களை பண்ணிக்க பண்ண வைக்கலாம் பெருமாள். அதனால ஈஸ்வரனுக்கும் அங்க உண்டா இல்லையா, ஆகையினால அது பகவானும் உண்டு. பண்றதுக்கு இந்திரியங்கள் தேவை, உடம்பு தேவை, பிராணம் தேவை, இவெல்லாம் இருந்தாதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அதனால கர்த்தத்துவம் இவனுக்கு உண்டு அப்படின்னு சாதிச்சுட்டேன். கீதையில சொன்னதுக்கு அர்த்தம் வேற அப்படின்னு சொல்லிட்டேன், சந்தோஷம். ஆனால் அதே கீதையிலேயே இன்னொரு விஷயமும் பெருமாள் சாதிச்சிருக்கார். என்ன சாதிச்சார்ன, காரிய காரண கர்த்தத்தே ஏது பிரகிருதி ரட்சதே அப்படின்னு சொல்லிருக்கார். காரியமோ காரணமோ எதை பண்ணினாலும் சரி, அதுல பிரகிருதி தான் ஹேது அப்படின்னு சாதிச்சிருக்கார். பிரகிருதி சம்பந்தத்துக்கு அதீனமாகத்தான் கர்த்தத்துவம்ன்றது இருக்குது அப்படின்னு பிரமாணம் சொன்ன எப்போ அதுக்கு நீ என்ன சொல்லுவது அப்படின்னு கேள்வி வருது. இவ வந்து என்ன பண்ணிட்டான்னா சாங்கியாள் நமக்கு எதிர்கோடியில உட்கார்ந்துட்டு இருக்கா, எதிர் செட்டா உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ என்ன சொல்றான்னாக்க கர்த்தத்துவம் வந்து பிரகிருதிக்கு தான் இருக்குது, போக்திருத்தம் ஒண்டிதான் ஆத்மாவுக்கு இருக்கு அப்படின்னு அவ சொல்றாரு. அதனால அங்க இன்னொரு வாக்கியம் இருக்கு, காரியகாரண கர்த்தத்துவே ஹேது பிரகிருதி இருக்குதே அப்படின்னு சாதிச்சாரு பிரம்மாள் பதிமூணாம் அத்தியாயத்துல. அங்கேயே என்ன சொல்றாருன்னா புருஷ சுகதுக்கானாம் போக்திருத்தே ஹேது வச்சதே அப்படின்னு சொல்லிட்டாரு. போக்திருத்தத்துக்கு காரணம் புருஷன், கர்த்தத்துவத்துக்கு காரணம் பிரகிருதி அப்படின்னு இருக்குதே. இப்ப இது ரெண்டும் இருக்குது, இப்போ கர்த்தத்துவம் பிரகிருதி கிட்ட, போக்திருத்தமும் ஜீவன் கிட்ட. இப்ப அதனால என்ன இருந்தது, போக கர்த்தத்துவ ரூபம் இவனுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு பதில் சொல்ற என்ன அற்புதமா பண்றோம், நீ வந்து சொன்ன கீதையில வந்து காரியகாரண கர்த்தத்தை ஹேது பிரகிருதி இருக்குதுன்னு சொன்ன, போக்திருத்தத்துல இவன் தான் ஹேதுன்னு சொல்லிட்ட, பலனை அனுபவிக்கிறதுன்னு ஒண்ணு கொஞ்சம் அந்த அனுபவிக்கிறதுன்றது கூட ஒரு கர்மம் தானே, அதுக்கு கர்த்தத்தை யாருக்கு நீ சொல்ற, நீ அது ஜீவனுக்கு தானே சொல்ற, ஜீவன் தானே அதை அனுபவிக்கிறோம். அதனால அந்த போகத்தை அனுபவிக்கிறதுல கர்த்தத்துவம் கூட சரி இவனுக்கு தானே. ஓ சஹ கிம் கரோதி அப்படின்னு கேட்டான் அவன், சஹ கிம் கரோதி என்ன பண்றான் அவன் அப்படின்னு கேட்டான். அதுக்கு உடனே இன்னொருத்தன் பதில் சொன்னான், சஹ பச்சதி அப்படின்னு சொன்னான், சரி பண்றான் அப்படின்னா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சஹ கிம் கரோதி இப்ப என்ன பண்றான் அப்படின்னு கேட்டான், அதனா கிம் கரோதி இப்ப என்ன பண்றான் அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதில் சொன்னான், அதுனா புங்கே இப்ப அவன் சாப்பிடுறான், இப்போ சலுகை பண்றான் அது கிரியா கர்மா, அது காரியகாரண கர்த்தத்துவம், அதுல வந்து பிரகிருதிக்கு தான் நீ கர்த்தத்துவம் சொல்லிட்ட. இப்ப புங்கே அவன் சாப்பிடுறான், சாப்பிடுறான்னு சொன்னாக்க அந்த சாப்பிடுறதுன்றது அதுவும் ஒரு கிரியை தானே, அந்த கிரியையை பண்றது யாரு, சாப்பிடுறதுன்றதும் ஒரு கிரியை தான், அந்த கிரியையை பண்றது யாரு, அந்த கிரியை வந்தானே பண்றான். அப்போ இந்த இடத்துல ஒண்டி கர்த்தத்துவம் பிரகிருதிக்கு வராதா, அவனுக்கு தான் அது போக்திருத்தத்துல மாத்திரம் இவனுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்கு, போக்திருத்தம்ன்றதும் போஜனம்ன்றதும் ஒரு கிரியா, அந்த கிரியைக்கு கர்த்தத்துவம் இருக்கிறதுனால போக்தா அப்படின்னு சொல்றோம், அப்படி சொல்றோம். அதாவது போஜனம்ன்றது ஒரு கிரியா, அயம் கந்தா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், இவன் போய் செல்கிறான் அப்படின்னு செல்கிறான் அப்படின்னு சொன்னாக்க செல்லுதல், அந்த செல்லுதல்ன்றது ஒரு கிரியை கவனம், அந்த கவன கிரியா கர்த்தத்துவ கந்தா கந்திருத்தம். இப்படி ஒவ்வொன்றத்தையும் பார்ப்போம், ஞாத்ருத்வம் கந்திருத்வம் திரஷ்டத்துவம் மந்திருத்வம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரியை, அந்த ஒவ்வொரு கிரியைக்கும் கர்த்தத்துவத்தை தானே போதிக்கிறது. மந்திரத்தம் எண்ணுதல் நினைத்தல் அப்படின்னு அர்த்தம், நினைத்தல் நினைக்கிறதுங்கிற ஒரு கிரியை அவன் பண்றானா இல்லையா, அதனால அது கர்த்தத்துவம் இருக்கா இல்லையா. அதனால நீ போக்திருத்தம் ஜீவனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த போஜன ரூப கிரியைக்கு கர்த்தத்துவம் ஜீவனுக்கு இருக்குன்னு நீ ஒத்துண்டதாக ஆகும். அதனால போக்திருத்தம் நீ ஒத்துண்ட, போக்திருத்தம் ஒத்துண்டியானாக்க அப்போ போகரூபமான சுகம் அந்த சுகதுக்காதிகளை அனுபவிக்கிறான். அதனால இந்த போக கர்த்தத்துவன்றது ஜீவனுக்கு இருக்குன்றதுனால கர்த்தத்துவம் ஜீவனுக்கு தான் சித்திச்சது, நீ பிரகிருதிக்கு சித்திச்சது சொல்லவே முடியாது. அதனால முன்னாடி சொன்ன பாருங்க மீமாம்சைகள் சொல்றான்ட்டு, போக்திருத்த சமமாகிறனும் கர்த்தத்துவம், யாரு கர்மா அனுஷ்டிக்கிறானோ அவன்தான் பலத்தையும் அனுபவிப்பான், யாரு கர்மாவை அனுஷ்டிப்பானோ அவன்தான் பலத்தை அனுபவிப்பான். மத்தபடி இது வேற யாரோ வந்து பண்றது யாரோ பணத்தை அனுபவிக்கிறது யாரோன்னு சொல்லிட்டாக்க அது விபரீதம். உடனே மீனவம்சகாரர்கள் எல்லாம் பார்த்து பார்த்து விசாரம் பண்ணி சொல்லிட்டு போயிட்டார். இப்போ ஒருத்த என்ன பண்றான், ஜாத்தியஷ்டி பண்றான். ஜாத்தியஷ்டினாக்க ஒரு குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை க்ஷேமா இருக்கணும், எல்லாரும் நம்ம தான் அவசரப்படுவோம். நமக்கு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை நல்லா இருக்கணும், சுக்ஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அதனால நம்ம வந்து ஒரு இஷ்டி பண்றோம். இஷ்டி பண்ணச்ச இப்ப பண்றது பிதா தகப்பனா என்ன பண்றாருன்னா, தன் பிள்ளை பொறந்துடவே அந்த குழந்தை நல்லா இருக்கணும்ன்றதுக்கோசரம் ஒரு யாகத்தை பண்றான், ஒரு கர்மாவை பண்றான், தானம் பண்றான், ஏதோ பண்றான். ஆனால் அதனுடைய பலன் யாருக்கு போறது? இவனுக்கு வரலையே, இவனுக்கு வரல, பண்ற பிதாவுக்கு வரல, அந்த குழந்தைக்கு தானே வந்தது. இப்ப கர்த்திருத்தம் ஒருத்தர்கிட்ட இருக்கு, போக்திருத்தம் குழந்தைகிட்ட இருக்கு. இப்ப கர்த்திருத்தம் போக்திருத்தமும் நீங்க ஒருத்தர்கிட்டதானே இருக்கணும் சொன்ன. நீ இப்போ நீங்க சொல்றான் வேதாந்திகள் சொல்றான் இல்லாத போனா விபரீதமான இதெல்லாம் வரும் அப்படின்லாம் சொல்றோம். அப்ப அவ கேக்குறா, போக்திருத்தம்ன்றது குழந்தைகிட்ட இருக்கு, கர்த்திருத்தம்ன்றது இவங்கிட்ட இருக்கு. அந்த மாதிரி தன்னுடைய பிதாவுக்கோசரம் இவன் சிராதம் பண்றான். சிராதம் பண்ணான்னாக்க சிராத கர்த்தா இவன் புத்திரன். ஆனால் பல போக்திருத்தம் திருப்தியா இருக்கு, பித்திருக்களுக்கு தானே. அது இப்ப இந்த மாறி போயிடுச்சு, கர்த்தத்துவம் ஒத்தங்கிட்ட போக்திருத்தம் ஒத்தங்கிட்டேன்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன சமாதானம் சொல்றது அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு மீன் அந்த காலையில் சொல்லிட்டு, அதாவது நம்ம என்ன பண்றோம்னாக்க கர்மாவை அனுஷ்டிக்கச்ச, கர்மாவை அனுஷ்டிக்கச்ச இத மாதிரி நமக்கு சிந்தனை. இப்ப நான் வந்து காரைக்கா தான், அதாவது காரை தானே என் குழந்தை பிறந்தோன்னு என் குழந்தையால எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது. அதனால அந்த குழந்தை க்ஷேமா இருக்கணும், சுபிக்ஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நாம ஏதோ ஒரு கர்மாவை அனுஷ்டிக்கணும். அப்ப என் மனசுல என்ன தோன்றது, இந்த குழந்தைக்கு நல்லது வரட்டும், இந்த குழந்தைக்கு சுபிக்ஷம் வரட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் பண்றேன். என்னுடைய சிந்தனை அதுல தானே போறது. அதே மாதிரிதான் ஒத்த வந்து நம்ம என்ன சொல்றோம், உபயவர்க்க பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் அப்படின்னு தர்ப்பணம் பண்றோம். பித்ருவர்க்கம் மாத்ருவர்க்கம் இதுல சேர்ந்த அந்த அத்தனை பித்ருக்களுக்கும் அக்ஷய திருப்தியர்த்தம் அழிவற்ற திருப்திய வாழ்ந்து வரணும், அதுக்கோசரம் நான் தர்ப்பணம் பண்றேன்னு என்னுடைய உத்தேசம் அவாலரிசிதான். அது அவாலரிசிதான். அதே மாதிரிதான் பெருமானுக்கு அர்ச்சனை பண்ண சொல்றோம், பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அப்ப நாமன்னா யாருக்கு நம்ம பேர்ல பண்ண மாட்டோம், எல்லாம் பெருமான் பேர்லயே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் பொதுவாக நாலு நட்சத்திரம் கோத்திரம் சர்மா அதெல்லாம் சொல்லி பண்ற. அப்ப அர்ச்சனை பண்றது யாரு, அர்ச்சகர். அவர் என்ன சொல்ற, அசேது மானசிய ஆயுர் ஆரோக்கிய சமர்த்தி அவாத்தியர்த்தம் அப்படின்லாம் அவர் சங்கல்பம் பண்ணிட்டு நமக்கு நம்ம யார் அர்ச்சனை பண்ண சொல்றாரோ அவாழ்த்து சங்கல்பம் பண்ணிட்டு பண்ற. அது மாதிரி யாகம் பண்ணும் பொழுது ரிச்சுக்குகள் தான் பண்றான், ரிச்சுக்குகள் புரோகிதா எல்லாம் உட்கார்ந்துட்டு அவாதான் யாகத்தை அனுஷ்டிக்கிறா. அப்படி அவ யாகத்தை அனுஷ்டிக்கச்சு அவ என்ன நினைப்ப, அவாதான் பண்றது எல்லாம், எஜமானன் பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு உட்காந்துருவார், கம்பீரமா உட்காந்துருவார், தீட்சை பண்ணி வச்சிருவாவா. அனுஷ்டிக்கிறது அத்தனையும் ரிச்சுக்குகள் தான், இவருக்கு ஒரு காரியம் கிடையாது. செய்தினா செய்திக்கணும், அவன் பண்ணா பண்ணணும், அவ என்ன சொல்றாளோ அத பண்றது மட்டும்தான் இந்த எஜமானனுடைய காரியமா இருக்கும். மீதி எல்லாம் யாரு அப்படின்னு சொன்னாக்க ரிச்சுக்குகள் தான் பண்ணுவான். அப்போ ரிச்சுக்குகள் பண்றதுனால அவாளுக்கு தானே பலன் வரும் அப்படின்னா அது கிடையாது. அந்த ரிச்சுக்கு என்ன சொல்லுவான், இந்த எஜமானனுக்கோசரம் நான் பண்றேன், அவனுக்குதான் எல்லா பலனும். அப்போ இவாளுக்கு என்ன பலன், தட்சிணை கொடுப்போம், தட்சிண அது பிரதி அப்படின்னு சொல்ற ஆனதி பிரதி அப்படின்னு அந்த இது இருக்கு வைதிக பரிபாஷை. அதுல சொல்லும் பொழுது இவாளுக்கு ஒரு கூலி கொடுக்கற மாதிரி தட்சிணை சமர்ப்பிக்கிறோம், அதுதான் அவளுக்கு. அதனால இந்த கர்த்திருத்தமும் போக்திருத்தமும் ஒத்தர்கிட்டயே இருக்கணும், ஒத்தர்கிட்டயே இருக்கணும். ஆனால் சில இடங்கள்ல குழந்தைக்கு தகப்பனாறு பண்ணும் பொழுது தகப்பனாருக்கோசரம் உட்புள்ள பண்ணும் பொழுது, அந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்டிவ்கள் எஜமான சகோதரம் பண்ணும் பொழுது, இத மாதிரி சமயத்திலாம் அந்த சங்கல்பமானது அவாளுக்கோதரம் நான் நல்லது பண்றேன், இந்த கர்மா உணர்த்திக்கிறேன் சங்கல்பிக்கிறதுனால அது தோஷம் இல்லை அப்படின்னு மீமாம்சகர் நிர்ணயம் பண்றாரு. ஆகையினால இந்த போக்திருத்தமும் கர்த்திருத்தமும் ஒத்தர்கிட்டதான் இருக்கணும். அப்படி இல்லாத போனாக்கா அப்ப என்ன ஆகும், யாரோ கர்மா பண்றான், யாரோ பணத்தை அனுபவிக்கிறான். அது ஏற்கனவே சொன்னோம், அகிருத அத்தியாகமம் கிருத விப்ரநாசம் வந்துடும், பண்றது யாரோ அனுபவிக்கிறது யாரோ அப்படின்னு வந்துடும், அது பெரிய தோஷம் அது. அதனால இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்கோம், புண்ணிய பலமிச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக, ந பாப பலமிச்சந்தி பாபமிச்சந்தி மாணவாக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. அது என்ன சொல்றதுன்னாக்க, எல்லாருக்குமே என்ன அவசியம், புண்ணியத்தினுடைய பலன் வந்து வேணும், ஆனால் புண்ணியம் வண்டி நான் பண்ண மாட்டேன், பாபத்தினுடைய பலன் வந்து வேண்டாம், ஆனால் பாபத்தை வண்டி நான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறாரு. ஆனால் நான் பாபத்தை பண்ணுவேன், பலன் வேண்டாம்னு பெருமாள் விட்டுருவேரா, நான் புண்ணியம் பண்ண மாட்டேன், புண்ணிய பலன் வண்டி வேணும்னா பெருமாள் கொடுத்துருவேரா, நாம என்ன பண்ணணும், புண்ணியம் பண்ணினாத்தான் அந்த புண்ணியத்தினுடைய பலன் கிடைக்கும். அத மாதிரி பாபம் பண்ணாம இருந்தாதான் பாபத்தினுடைய பலன் கிடைக்காம இருக்கும். ஆகவே யாரா இருந்தாலும் அவாவா பண்ண கர்மாவை அதை அனுபவிச்சுதான் ஆகணும், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அவ்வளவுதான். ஆகையினால இது முக்கியம், இததான் சூத்திரகாரர் என்ன பண்ண, கர்த்தா சாஸ்திராத்தவத்வாத் அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டார். என்ன சொல்லிட்ட, கர்த்தா, இந்த ஜீவாத்மா கர்த்தாதான், அவனுக்கு கர்த்தத்துவம் இருக்கதான் இருக்குது. ஏன் அப்படின்னா சாஸ்திராத்தவத்வா, சாஸ்திரம் அப்பதான் பிரயோஜனகரமா இருக்கும், சாஸ்திரம் ஜோதிஷ் சோமேன சுருககாமாய் தேத அப்படின்னு சொல்லிட்டு, தர்ம பண்ணுவாசாத்தியான் சுருககாமாய் தேத இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் சொல்லியிருக்கு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், யாருக்கு சொர்க்கம் ஆசை இருக்கோ, சொர்க்கம் வேணும்னு ஆசை இருக்கோ, அவ ஜோதிஷ்டோமயாகத்தை அனுப்பிச்சு அந்த பலனை அடையட்டும், அந்த மாதிரிதான் சொல்லிட்டு போயிருக்கு ஸ்ருதி. முக்திகாமக உபாசனையின பாவையே அப்படின்னு சொல்றோம், யாருக்கு மோட்சம் முமுட்சுவை சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு வாக்கியம் எடுத்திருக்க, நான் முமுட்சு ஆக்கேன், மோட்சத்தை விரும்பவனாக இருக்க, நான் மோட்சத்தை விரும்புபவனாக இருக்கிறதுனால உன்னை வந்து சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு மந்திரத்தை உதாரிச்சிருக்க தேசிகன் ஆச்சாரியா எல்லாம் உதாரிச்சிருக்க. ஆகையினால இப்ப எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணணும், அப்போ திருவாரூடைய வாரத்துல சரணாகதி பண்ணணும் அல்லது பக்தியோகம் பண்ணணும், இதுதான் கிரமம். அப்ப நான் பண்ணினாதான் அது எனக்கு கிடைக்கும், அப்படி இருந்தாதான் சாஸ்திரத்துல அர்த்தவத்தம், சாஸ்திரத்துக்கு அர்த்தவத்தம் பிரயோஜனத்தோட கூடதா இருக்கும், அது இல்லைன்னா சாஸ்திரமே வியர்த்தமா போயிடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு சாஸ்திரம் வந்து நமக்கு உபதேசம் பண்றது, அது அத்தனையும் வியர்த்தமா போயிடும். அப்படி வியர்த்தமா போயிடவே அது வராம இருக்கணும்னாக்க என்ன பண்ணணும், கர்த்திருத்தமும் இவனுக்கு தான் இருக்கு, போக்திருத்தமும் இவனுக்கு தான் இருக்கு, அதுக்கு உபகரணங்களாக சாதனங்களாக ஞானம், அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள் பிராணன் உடம்பு சர்வேஸ்வரன் இவங்க எல்லாரும் வேணும், அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இவன் அனுஷ்டிப்பான். உத்தம சுவாமி ரொம்ப அழகா அந்த சாதிக்கிறார், கர்த்தா ஜீவகா, ஜீவன் கர்த்தாதான், ஏன்னாக்கா சாஸ்திராத்தவத்வாதம் சொல்ற சாஸ்திர பிரதிபாத்திய கர்மஜன்ய பலபோக்திருத்வா அப்படிங்கிறார், அதான் சாஸ்திரத்தினால் தெரிவிக்கப்பட்ட கர்மா, அந்த கர்மாவை வச்சாக்க அந்த கர்மாவிலிருந்து வரக்கூடிய பலத்தை அனுபவிக்கிறவன் இவன், அதனால இவன் தான் கர்த்தா, யாரு கர்த்தாவோ அவன்தான் பலத்தை அனுபவிப்பவனாக இருப்பான் அப்படின்னு சாதிக்கிறார். ஆகையினால இந்த கர்த்தத்வம் அப்படிங்கிறது ஜீவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ஒரு கேள்வி வருது, சரி இந்த கர்த்தத்வம் ஜீவனுக்கு உண்டு நீ சொன்ன, அதை நாங்க ஒத்துக்கிறோம், ஆனால் அது சுதந்திரனா பண்றானா அல்லது பராதீனா பண்றானா? சுதந்திரனா பண்றானா அல்லது பராதீனா பண்றான்? பராதீனாக எந்திரமானுக்கு அதீனமா இருக்கானோ, கர்த்தத்வம் சுவாயத்தம் உத பராயத்தம் அப்படின்னு கேள்வி. இதுக்குதான் பராயத்தாதிகரணம்னு வந்திருக்கேன். இதுல ரெண்டு சூத்திரம், ஒரு பக்கத்துல முடிஞ்சுட்டு போயிட்டார் எந்திரமானார், அதுல கொஞ்சம் சம்பிரதாய பேதம் இல்ல இல்ல இருக்கிறதா நினைச்சிருந்து சில பேர் இது பண்ணினா. ஆனால் தேசியன் அதிகரணம் சாராவிலே எட்டு ஸ்லோகம் அனுப்பி வச்சிருக்காரு இந்த விஷயத்துக்கு. அதுல ரொம்ப விபுலமா விசாரணை எல்லாம் பண்ணி சாதிக்கிறார். அதுல சொல்லும் பொழுது இந்த கர்த்தத்வம்ன்றது சுவாதீனமா பராதீனமான்னு கேள்வி வந்தது என்ன, பூர்வபக்ஷம் என்ன பண்றான், சுவாதீனம் அப்படின்னு சொல்றான், சுதந்திரமா பண்றான். ஏன்னாக்க பாணினி என்ன சொல்லிட்ட, சுதந்திர கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டார். சுதந்திர கர்த்தா அப்படின்னு பாணினி சொல்லிட்டு போயிட்டார். யாரு சுதந்திரமாக பிரவர்த்திக்கிறதுக்கு தகுதி உடையவனோ அவன்தான் கர்த்தா அப்படின்னு அவன் சொல்லிட்டார். நீங்க வந்து பரமாத்மா தீனமாகத்தான் இந்த மாதிரி இந்த கர்த்தத்வம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அப்போ இந்த சுவாதந்திரியமானது போயிடுறது. சுவாதந்திரியம் போயிடுத்துனாக்க இவனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஆயிடும், பண்ண முடியாதுன்னு ஆயிடும். அதாவது என்ன, அதுக்கு தெரிஞ்சே ஒரு பட்சத்துல ஆக்ஷேபம் பண்ற எப்படின்னா, ஒத்தன ரெண்டு காலை கட்டி விட்டுட்டா, ரெண்டு காலை கட்டி விட்டுட்டு உன் சுதந்திரமா நீ ஓடு, உனக்கு உடல் அப்படியுமா ஓடு, நீ ஜாலியா போ அப்படின்னு மொத்தம் சொல்றான். இப்போ தாவணாதேசவசியாது அப்படிங்கிற நிகழ்ந்த இவளே தாவணாதேசவசியாதுன்னு சொல்லவழிக, காலை கட்டி விட்டுட்டு ஓடுன்னு சொன்னாக்க எப்படி ஓட முடியுமா அவனால, அவனுதான் சுதந்திரமே போயிடுத்து காலை கட்டிட்டு உடனே, அவனால எப்படி ஓட முடியும், அதனால ஓடவே முடியாது, ஓடவே முடியாதவன போய் நீ ஓடு ஓடுன்னு எப்படி ஓடுவான், அதனால அது ஓட முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஆகையினால இந்த சுவாதந்திரியம் ஒத்துக்கணும் அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறாவா. அதற்கு பதில் வந்து சூத்திரகாரர் என்ன சொல்லிட்டு, பராத்த ஸ்ருதே அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்ருதி சொல்லிடுத்து, எஸ்ய ஆத்மா சரீரம் யா ஆத்மானம் அந்தரோ யமயதி அப்படின்னு சொல்லிடுத்து. ஆத்மா பரமாத்மாவுக்கு சரீரமா இருப்பான், அவன் உள்ள இவன் பூந்துண்டு அவனை நியமிக்கிறான், எல்லா காரியத்தையும் பண்ணும்படியா பண்றான், பண்ணும்படியா பண்றான். அதனால ஜீவனுடைய கர்த்தத்வமானது பரமாத்மாயுத்தம் அப்படின்னு நிக்கிறது. உடனே ஒரு கேள்வி வந்துடுது, அப்ப நாங்க கேட்டோமே இப்போ இத்தனை சாஸ்திரங்கள்லாம் இத பண்ணு இத பண்ணாத விதியும் இருக்கு நிஷேதமும் இருக்கு, இத பண்ணு இதம் குரு இதம் மாக்குரு இதை செய் இதை செய்யாத அப்படின்லாம் இருக்கு, இவன் பரமாத்மா அதிகம் தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாக்க அவனால எப்படி பண்ண முடியும், பண்ணவே முடியாது அது. அப்படியானாக்க பாபம் பண்ணா கூட அப்போ கெய்தவனை விட்டு விட்டு அம்பை என்ன பையன் அப்படின்ற அருள்யோ அந்த மாதிரி வந்துருமே. இவன்தான் பான பிரயோக்தா பரமாத்மா, பானத்து தப்பு சொல்லலாமா அம்ப தப்பு சொல்லலாமா, அத மாதிரி இவன்தான பண்ண வச்சான் அப்படின்னு பகவானுதான் அந்த பலன் வரணும், ஜீவனுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு பதில் இது என்ன அப்படின்னாக்க, அவாவாவுடைய கர்மாதீனமான பிரவர்த்தி, பெருமாள் வந்து பழத்தை கொடுக்கிறார் நமக்கு, பெருமாள் நமக்கு பழத்தை கொடுக்கிறார், அந்த பலானுகுணமாத்தான் நமக்கு பிரவர்த்தி, அவனுடைய நிகிரகம் அனுகிரகம், இந்த நிகிரக அனுகிரக ரூபமான பகவானுடைய சங்கல்பம், அந்த சங்கல்பாதீனமாக தான் நம்ம பிரவர்த்திக்கிறோம். அது எப்படி அப்படின்னாக்க, பகவான் பொதுவான காரணம் சாமானிய காரணமாக எழுந்துள்ளிருக்கான். விசேஷ காரணம் எதுன்னா அவாவாளுடைய கர்மா. இதுக்கு சுவாமி என்ன உதாரணம் சாதிக்கிற தாராவடியில, சாதாரண ஹேத்து சலிலமிக விபு சர்வ காரியம் புராணம் வைஷமியம் து ஆவிரிஞ்சாது பிரதி நியத பலைகி அப்படின்ட்டு சாதிச்சுட்டாரு. அதாவது ஒரு விவசாயி என்ன பண்றான், பயிரிடுறான். விவசாயி பயிரிடும் பொழுது அந்த பயிருக்கு ஜலம்ன்றது பொதுவான காரணமா இருக்கு, பொதுவான காரணம். ஆனால் அதனுடைய ஒரு பயிர் ரொம்ப நல்லா வளர்றது, ஒரு பயிர் மத்தியமமா வளர்றது, ஒரு பயிர் அடியோட வளர மாட்டேங்கிறது. இப்ப ஜலமோ களை எடுத்ததோ எரு போட்டதோ எல்லாம் விவசாயி ஒரே மாதிரி தானே பண்ணான். ஆனால் ஒண்ணு நல்லா வளருது, ஒண்ணு மத்தியமா வளருது, ஒண்ணு வளரவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? இப்ப ஜலத்தினுடைய தவறா, விவசாயியினுடைய தவறா, அல்லது களை எடுத்ததோட தவறா, அல்லது எரு போட்டதோட தவறா அப்படின்னா அது கிடையாது. அந்த இது இருக்கே பயிரு, அதனுடைய பீஜம் இருக்கு பாருங்க, விதை, அந்த விதையினுடைய தர்மம் தான் அது. விதை அந்த விதை நல்லதா இருந்ததுன்னு சொல்லுவோங்க, ரொம்ப நல்லா வளர்றது. விதை மத்தியமமா இருந்தால் மத்தியமமா வளர்றது, விதை சரியில்லைன்னாக்கால் சரியா வளருங்க. அதனால சுவாமி இங்க சாதிக்கிறார் வைஷமியம் தூ, இத மாதிரி ஒண்ணு நன்னா வருது ஒண்ணு நன்னா வரலையே அப்படின்னா இங்கேயும் அப்படிதான், பகவான் பொதுவான காரணமாக இருக்கான். விசேஷ காரணம் என்ன அப்படின்னா பிராணினாம் கர்ம பீதி வைஷமியம் தூ ஆவிரிஞ்சாது. பிராணினாம் கர்ம பீதை பிரதிநியத பலைகி பிராணினாம் கர்ம பீதையும் சாதிக்கிறார். அவாவா பண்ற கர்மா அந்த கர்மாவுடைய நியதமான பலன், அதுக்குதான் அந்த கர்மா அனுபவமாதான் எல்லாமே நடக்கிறது. அதனால பிறவாளே தன்னை பத்தி சொல்லும் பொழுது கீதையில கர்த்தாரம் அகர்த்தாரம் அப்பிச்ச மாம் அப்படிங்கிறார். நான் வந்து கர்த்தாவா இருக்கேன், பொதுவான கர்த்தா, அகர்த்தா விசேஷமான கர்த்தா நான் இல்லை. எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றா, நான் தான் எல்லாரையும் படித்து எடுத்துட்டு இருக்கேன், நான் தான் எல்லாருக்கும் சுகப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. நான் பொதுவான காரணம். அவள்லாம் எப்படி இருக்கா தெரியும் முடிஞ்சோ, அவ பண்ண புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமாக இந்த மாதிரி வாதித்தா, அவளுடைய புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமாக இவ அனுபவிக்கிறா, அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் நான் வந்து காரணமே கிடையாது. அதனால எல்லாமே பகவான்றது பொதுவான காரணம் அப்படின்னு சபிச்சுட்டு போயிட்டார். ஆக இங்க வந்து என்ன ஆயிடுத்து, பராத்து தச்சுதையே அப்படின்னு இருக்கு. கிருத பிரயத்னாபேக்ஷஸ்து இதப்பெதிர்த்து அவையர்த்தியாதித்யா, அவாவாளுடைய கர்மாவ எதிர்ப்பாது அபேட்சிச்சுதான் பிரமாணம் வந்து பிரவர்த்திக்கிற. அவாவாளுடைய கர்மாவை அபேட்சிச்சுதான் பிரவர்த்திக்கிற தவிர்த்து யதேஷ்டம் பிரவர்த்திச்சுள்ள. உடனே கேள்வி வரும், இப்ப எப்ப இவன் கர்மாவ ஆரம்பிச்சான், எப்ப இவன் கர்மாவ ஆரம்பிச்சான், அப்ப முதல் கர்மா எப்படி அவன் பண்ணினா அப்படின்லாம் கேள்வி வரும். முதல் கர்மா எப்ப பண்ணா, அது அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, அத மாதிரிலாம் எத்தனையோ கேள்விகள் எல்லாம் வரும். அதெல்லாம் சூத்திரகாரிலே ஒரு தட்டு தட்டு போயிட்டார். இது இந்த சம்சாரம் இருக்கே இது அனாதியானது, அனாதியான சம்சாரத்துல கர்மாவும் அனாதியா இருக்கு. மூணு அனாதி, ஜீவன் அனாதி, கர்மா அனாதி, அத மாதிரி சம்சாரமும் அனாதி, மூணும் அனாதி. இந்த அனாதியான ஜீவனுக்கு அனாதியா சம்சார பந்தம் இருக்குது. அது எப்படி வந்தது, அனாதியான கர்மாவனால வந்தது. அதனால பிரம்மன் வந்து அவன் கர்மாவை அபேட்சிச்சு எல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்றத கூட அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிட்டாருனாக்க, இதுல எல்லாம் சிவபிரகாஷிக அது மாதிரி குமாரவரன் தேசிகன் ஆச்சாரியா உத்தமர் சுவாமி மகான்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா, தேசியனுடைய திருவுள்ள இது நீங்க எந்த எந்த கர்மாவை நட்டிக்கிறீங்களோ ஒவ்வொரு கர்மாவுடையும் பிரதம பிரவர்த்தின்னு ஒண்ணு இருக்கு, முதல் செயல், அது மானசீகமான செயல். அந்த சமயத்துல எம்பெருமான் அவனை சுதந்திரனா இருக்க விடுறான். பாருங்க இந்த பதங்கள்னா ஜாகிரதையா பார்த்துக்கோங்க, சுதந்திரமா இருக்க விடுறான். அப்படி சுதந்திரமா இருக்க விட்டான்னாக்க அவன் என்ன பண்றான், நமக்கு உடம்ப கொடுத்தான், இந்திரியங்களை கொடுத்தான், அதை கொண்டு ஞானங்களையும் கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு சுவாதந்திரத்தையும் கொடுக்குறான். அதனால பொதுவான காரணமாக எம்பெருமான் வந்துட்டான், பொதுவான காரணமா இருக்கான், எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டு நீ ஒவ்வொரு கர்மாவை ஆரம்பிச்சு வை. ஒரு கர்மாவை ஆரம்பிக்கிறான், ஆரம்பிக்கிறத முதல் பிரவர்த்தி எப்படி இருக்கு, முதல் செயல் அது மானசிக்கமோ அல்லது காய்கமோ, உடம்பானாலேயோ மனசனாலேயோ முதல் பிரவர்த்தி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது பிரவர்த்தியில அனுமந்தாவா இருக்கான். அதனால என்ன சார் சுவாமி இதை எழுதியிருக்கார், முதல் சங்கல்பம் இந்த ஜீவனானவன் என்னால் கொடுக்கப்பட்ட உடம்பு இந்திரியங்கள் ஞானம் பிராணன் இவைகளை கொண்டு சுதந்திரனாக, என்னால் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை கொண்டு இவன் பிரவர்த்தி கட்டம் அப்படின்னு முதல் சங்கல்பம். இரண்டாவது சங்கல்பம் இந்த ஜீவன் இவ்வாறு பிரவர்த்தி கட்டம். இரண்டாவது சாட்சாத்தையோ தமிழ் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். முதல்ல பொதுவான காரணமாக இருந்தான், இப்பதான் அனுமந்தாங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டான் அந்த நிலைக்கு. அதனால எந்த தோஷமும் கிடையாது, சாதாரண காரணம் விசேஷ காரணம் அந்த மாதிரி வச்சுக்கோங்கோ. அப்படி வச்சுட்டாக்க எந்த விரோதமும் வராது. அதை சொல்லி ஒரு அழகான உதாரணம் காமிக்கிற தேசிகன். பொதுவா லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் ஒரு தேர், அந்த தேர் இழுத்துன்னு போறதுக்கு குதிரை இருக்கு, அந்த குதிரைய கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சாரதி தேரோட்டி இருக்கான். இப்போ தேரோட்டிங்கிறவன் ஈஸ்வரன், ஈஸ்வரஸ்தானம், குதிரைகள் அப்படிங்கிறது ஜீவஸ்தானம், அதே தேருங்கிறது அச்சேதனம். இந்த அச்சேதனமானது சுதந்திரமா தன்னுடைய புத்தியை கொண்டு பிரவர்த்திக்கிறது சேத்தியான புத்தியே கிடையாது, அது அறிவே இல்லாததுனால அது தானா பிரவர்த்திக்கவே முடியாது. ஆனால் குதிரைக்கு பிரவர்த்திக்க முடியும். இவன் என்ன பண்றான், சுதந்திரம் அவன் கொடுத்துருக்கான், கட்டி எல்லாம் கட்டிட்டான், கட்டிட்டு ஓட விடுவோம், ஓட விடுச்சு தேரோட்டி என்ன பண்றான், இப்போ போன்றான், அது ஒழுங்கா போயிட்டு இருக்கு, ஒழுங்கா போற வரையின்னு வாய்ப்பத்தின்னு இருக்கான், அது தவறா போச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே சாட்டையால நாலு சாத்து சாத்துறான், பிடிச்சி கடிவாளத்தை பிடிச்சி இழுக்கிறான், அதனால சரியா போறது அது. அதனால சாரத்தியாதிக்கிரமேன பிரதி நிகதிமதி சாத்திரயானாம் பிரவர்த்திகி அப்படின்னு சாத்திருக்க. அதனால இந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்க எல்லாம் சரியா போயிடுறது. ஆகவே இந்த ஜீவன் அவன் கர்த்தாவாக இருக்கான். அத மாதிரி கர்த்தாவா இருக்கிறதுனாலேயே பௌக்தாவாகவும் இருக்கிறான். எப்படி இவன் கர்த்தாவா இருக்கான்னாக்கா தன்னுடைய பூர்வ ஜென்மாக்கள்ல பண்ணப்பட்ட புனிதாபூர்வ கர்மாக்கள் அதனடியாக எம்பெருமான் இவனை பிரவர்த்திக்க வைக்கிறான். அதனால பராதீனாக இருந்துட்டு சுவாதீனா இல்லை, எம்பெருமானுக்கு அதீனமாக இருந்துட்டு இவன் எல்லாத்தையும் அனுஷ்டிக்கிறான். காலை கட்டி விட்டுட்டு ஓடுறதுன்றதுதான் கிடையாது, இங்க அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை. பெருமான் உடம்பு கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்த, உன்னுடைய புண்ணியம் நீ இந்த கர்மாவை பண்றதுக்கு உனக்கு அனுமதி தரேன், உன்னுடைய பாபம் அதனால அந்த கர்மாவை பண்றதுக்கு உனக்கு அனுமதி தரேன், இந்த கிரமம் தான் இது போறது. அதனால இது எந்த விரோதமும் இல்லை. உடனே ஒரு கேள்வி வரும், நாம வந்து அகம் மத்ரக்ஷண குரு மத்ரக்ஷண பிறந்ததா நம்ம, அதாவது பண்றவதும் நான் இல்ல, பலனும் எந்த இல்லை, எல்லாம் அவனுடையதுதான், கர்த்தா காரகிதா தேவை எல்லாம் அவன்தான் அப்படின்லாம் சொல்றவேன்னா அப்படி இல்லை, கர்த்தத்துவம் நமக்கு இருக்கு. ஆனாலும் அந்த கர்த்தத்துவத்தை கூட நம்ம ஏத்துக்க கூடாது. பகவான் இல்லாம என்னால பிரவர்த்திக்க முடியுமா, அவனன்றி ஒரு அணுவும் அசையாதோன்றியோ, அந்த சிந்தனை நமக்கு வரணும். அதுக்கோசரம் அது மாதிரி சொல்றது. ஆகையினால இவன் கர்த்தாவாகத்தான் இருக்கிறான். இவன் கர்த்தாவா இருக்கிறதுனால இவனே ஞாத்தா, இவனே கர்த்தா, இவனே போக்தா, அது அத்தனையும் பரமாத்மா தீனமாகவே இருக்கு. இது அத்தனையும் சூத்திரகாரன் அனுகிரகிச்சதை தவிர்த்து நம்ம இட்டப்படி சொல்லவில்லை. ஆகையினால இதுதான் எல்லா இதுக்கும் சமாதானம். இது எட்டு ஸ்லோகங்கள் இப்பதான் அடிய முடிச்சிருக்கேன். இந்த பராயத்த அதிகரணம் அதிகரண சாராவளியில இந்த மாசம் தான் முடிச்சிருக்குது. கார்த்திகை மாசம் பாதுகையில வந்திருக்கோம், அதுல முடிச்சுட்டேன் பராயத்த அதிகரணம். ரொம்ப விபுலமா உத்தம சுவாமி அதுக்கெல்லாம் வியாக்கியான நிறைய பண்றேன். அவ்வளவுலாம் எழுதாட்டா கூட ஓரளவு எழுதியிருக்கேன் அடிய. ஆனா இது இத மாதிரி இந்த பராயத்த அதிகரணத்தினுடைய ரகசியம் இது அப்படின்னுட்டு என்ன சார் சுவாமி சாதிச்சார், அதுவும் உத்தமர் சுவாமி சாதிச்சதெல்லாம் இருந்து அவரே எழுதினேன், நேரம் சாதிச்சிருக்கார். அதை கொண்டுதான் அதை வித்தியாபிக்கிறார். அதெல்லாம் இப்போ இந்த ஸ்லோகத்தை சேரிக்கலாம். போக்தா கர்த்தா ச போக்தா திருடம் அவகமிதா பிரத்யகர்த்த பிரமாணை கர்த்தத்வாபாவவாதே ஸ்வயமிஹ பகவான் ஆண்யபர்யம் த்வகாயத் கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வான் க்ருதிஷு ச பராதீன ஆபாஷி சூத்ரைஹ சித்ரைஹ கர்ம பிரவாஹைஹ யதன விஷமத சர்வதந்த்ராபிகீதா ப்ரத்யகர்த்தா. இந்த அகம் அப்படிங்கிற சொல்லினால் சொல்லப்படக்கூடிய ஆத்மா ஜீவாத்மான்னு பிரத்யேக ஆத்மா, அவன் போத்தா ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கான், ஞாதாவா இருக்கான். கர்த்தா பிரயத்தனம் கிரியை அவைகளுக்கு ஆசிரியமா இருக்கான் கர்த்தாவாக. போக்தா சுகதுக்குரூப போகத்துக்கு ஆசிரியமா இருக்கான், அனுபவிக்கிறான் அர்த்தம் அப்படின்றது. இது பிரமாணங்கள்னால பிரமாணிகி பிரமாணங்கள்னால திருடம் திருடமாக அத வந்து நம்மளால இதுவே பண்ண முடியாது, தவிர்க்கவே முடியாது, அதை திருப்பி குறுக அடிக்க முடியாது. அப்படி அவகமித்தா அறியப்பட்டது. சரி, இதெல்லாம் வரையும் நல்லாதான் இருக்கு. ஆனா இங்க இக இந்த கர்த்தத்துவ அபாவவாதே, இங்க வந்து பகவான் வந்து கீதையில பிரகிருதே கிரியமானி புனை கர்மானி சர்வசாரணம் சாதிச்சரே, அங்க வந்து கர்த்தத்துவமே கிடையாது, அகங்கார மூட ஆத்மா கர்த்தாகுதி பண்ணதுன்னா சொல்லிருக்கேரே, அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, பகவான் அதே கீதையை உபதேசித்தவன் ஆன்யபரியம் வேற அர்த்தம் அதுக்கு, அந்யபரம் ஆன்யபரியம்னா அந்யபரம் வேற அர்த்தம் அதுக்கு அப்படின்னுட்டு ஸ்வயம்து அகாயத்து பதினெட்டாவது அத்தியாயத்துல அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. வந்து அங்கே இப்ப சொன்ன மொழியோ அதிஷ்டானம் ததாகத்த கரணஞ்ச பதக்கிதம் கர்த்தான்னு ஸ்பஷ்டமா சொல்லிட்டேன். அவன் மட்டும் கர்த்தா இல்ல, இவைகளோட சேர்ந்த அவன் கர்த்தா அப்படின்னு அர்த்தம் அது. அதை விட்டுட்டு தாமத்தம்தான் கர்த்தான் நினைச்சான்னு அவன் அகங்கார மூடாத்தான், அவ்வளவுதான் அர்த்தம் அதுக்கு. அதனால எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு அர்த்தமாகுது. சரி, காரியகாரண கர்த்தத்தை பிரகிருதி ஹேது வச்சதே அப்படின்னா இருக்குதே அப்படின்னா, அத மாதிரி புருட சுகதுக்கான போக்திருத்தே ஹேது வச்சதேன்றது, போக்தா தான் ஜீவன், கர்த்தா அப்படின்னாக்கா பிரகிருதி பிரகிருதிக்கு தான் கர்த்திருத்தம் அப்படின்னு நாங்க சொல்றமே பெருமாளே அவர் சொன்னாரே அப்படின்னு சொன்னா அது கூட தப்பு. அந்த போக்திருத்தம் கூட ஒரு கிரியதான், அதுல கர்த்திருத்தம்ன்றது இவனுக்கு போக கர்த்திருத்தம்னு ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் போகத்தை அனுபவிக்கிறது அந்த கர்த்திருத்தம்ன்றது இவனுக்கு இருக்கே. ஆகையினால அததான் சூத்திரக்காரர் என்ன பண்ண, கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் அப்படின்னு சூத்திரக்காரன் சொல்லிட்டேன். அதான் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட கிரியைகளுக்கு இவன் கர்த்தாவா இருந்தாதான் அது பிரயோஜனத்தோட கூடதா இருக்கும், இல்லைன்னா கர்த்தமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்ட. அது மட்டும் இல்ல, கிருதி சுச்ச இவன் பண்ற கிரியைகள்லாம் இருக்க கர்மா அவைகள்லாம் சக பராதீனா ஆபாஷி சூத்திரை, அவன் பரமாத்மாவுக்கு அதீனமாகவே இருக்கான் அப்படின்னுட்டு சூத்திரைஹி ஆபாஷி சூத்திரங்கள்னால சொல்லப்பட்டது ஸ்பஷ்டமா சூத்திரங்கள்னால சாதிச்சுட்ட சூத்திரக்காரர். சரி, அப்ப எபெருமான் தான் எல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்போ ஒரு பெரிய தோஷம் வருது. இந்த பிரயோக்தா அவன் தானே பண்ண வைக்கிறான், அதனால அவனுக்கு தானே அந்த பலன் வரணும், இவனுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டா அது தவறு. சித்திரைஹி கர்ம பிரவாகி, நம்ம எல்லாம் பண்ற கர்மா புண்ணியபாபரூப கர்மாக்கள் ஒவ்வொருத்தரும் ஆச்சரியமான கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொன்றும் வேறுபட்டு இருக்கக்கூடிய கர்மாக்கள், அது அத்தனையும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட கர்ம பிரவாகங்கள்னால எத்தனை விஷமத்தா இந்த மாதிரி பிரயத்தனம் பண்றதோ கர்மாவை அனுஷ்டிக்கிறதோ அதுல விஷமத்தா வேறுபாடு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, அந்த பலனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். புத்தர் பெரிய மகான்ட்ட ஐயா வகுப்பு சுவாமி கிட்ட எத்தனையோ பண்டிதா காலக்ஷேபம் பண்ணா, அரியனும் அங்க காலக்ஷேபம் பண்ண, தேவநாத ஆச்சார சுவாமி, தரணீந்திர ஆச்சார சுவாமி, வல்தேவ ஆச்சார சுவாமி, என்னசுவார சுவாமி, உடைப்பேடு சுவாமி, இவாளுக்குலாம் காலக்ஷேபம் பண்ணா, அவள்லாம் எங்க அடிய எங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கான்னா. அரியனுடைய ஞானம் எப்படின்னாக்கா அரியனுடைய பாபத்துக்கு அனுகுணமா குறைஞ்சிருக்கலாம், அவளுடைய புண்ணிய கர்மாக்களுக்கு அனுகுணமாக அவளுக்கு அதிகமா இருக்கலாம், இதெல்லாம் சகஜம் தானே, இதுல பிரத்யக்ஷமா பாக்குற மொழியும். அதனால எத்தனை விஷமத்தா சர்வதந்திர விகீதா, சர்வதந்திரா விகீதா, அனைத்து சாஸ்திரகாரையும் இது அங்கீகரிக்கப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஏன்னா அது எல்லாரும் இந்த கர்மா பிலாசபின்னு வந்தது, அது எல்லாருமே அந்த மாதிரிதான் ஒத்துட்டு இருக்கணும். எல்லா சித்தாந்தங்கள்லயும் இது விகீதா அவிகீதான்னு இருக்கும், சர்வதந்திர அவிகீதா. விகீதம்னாக்கா விரோதமா இருக்குதுன்னு அர்த்தம், அவிகீதான்னாக்கா விரோதம் இல்லாம எல்லாரும் ஒரே மாதிரி ஒத்துக்கும்படியே ஆச்சு, எல்லாரும் அதை ஒத்துக்கிற அவளுடைய கர்மாவுக்கு அனுகுணமா தான் எல்லாரும் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறா. அத மாதிரி கிரியைகள்லயும் வேறுபாடு வருது, கர்மாவுக்கு அனுகுணமா தான் பிரவர்த்தி, அதற்கு அனுகுணமா தான் பல கோத்திருத்தம். அதனால கர்த்திருத்தமோ கோத்திருத்தமோ ஞாத்திருத்தமோ எதுவா இருந்தாலும் எந்தமான அதீனமாகவே இருக்கு அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினாலும் சாதிச்சிருக்க. இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். போத்தா கர்த்தா ச போக்தா திருடம் அவகமிதா பிரத்யகர்த்த பிரமாணைஹி கர்த்தத்வ பாவவாதே ஸ்வயமிஹ பகவான் ஆன்யபர்யம் ஸ்வகாயத் கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வா கிருதிஷு ச சபராதீன ஆபாஷி சூத்ரைஹ சித்ரைஹ கர்ம ப்ரவாஹி யதன விஷமத சர்வதந்த்ரா விகீதா. கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம, அஸ்தத் குரு பரம்பராயே நம. ரொம்ப நாள் சொல்லிட்டேன், க்ஷமித்தரணும், இது நிறைய விஷயங்கள் இருக்கவே சொல்லிட்டேன், அடிக்க க்ஷமிக்கணும்.